கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்திருக்கு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்திருக்கு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. இங்கே ஒரு மும்தாஜ், ரெண்டு பேரை சேர்த்தது குட்ஸ் வண்டி கேரேஜ். அந்த கதை கூட இந்த கதைதான், மத்தவங்க பேசும் அந்த கதைதான். உள்ளபடி நானும் உன்னை உரசி ஒட்டி கொண்டு வாழும் பட்டத்தரசி. நான் படும் பொண்ணுதான் வாழ்விலே ஒண்ணுதான், நீதா நீதாது வேறே சொந்தம் எது. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்திருக்கு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு. கூட்ஸ் வண்டியிலே ஒரு காதல் வந்துருச்சு, காதல் செய்வதற்கு இடம் காலியாயிருக்கு.